ஸ்ரீமதே சிவராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நம, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நம, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நம, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நம. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஸ்ருதி ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஷ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஷ்ட மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதேந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்கு சமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத் கிருத்யபுங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர் கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு பாசுரம் 9 நமக்கு பிராப்தமாயிருக்கு. முதல்ல ஒண்ணுமே தெரியாத பொண்ணை எழுப்பினா, அதாவது ஜீவாத்மாவை, ஒண்ணுமே தெரியாத ஜீவாத்மாவை பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஜீவாத்மான்ற அந்த பெண்ணை எழுப்பினா, அதுக்கப்புறம் ஓரளவு தெரிஞ்ச பெண்ணை எழுப்பினா, அடுத்தது எல்லாம் தெரியும் ஆனா கொஞ்சம் பக்தி பண்றதுல கொஞ்சம் சோம்பல் இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பினா, அப்படி எழுப்பும் போது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்ம போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து அந்த பெண்ணை திருத்தினா, இப்படி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வந்து பெருமாளை நோக்கி நம்மளுடைய பயணமானது பெருமாளை நோக்கி தான் இருக்கணும்னா. இப்போ இந்த பெண் எப்படிப்பட்டவோ அப்படின்னா, இவ பிரபத்தி அதெல்லாமே பிரபத்தின்ற மார்க்கத்தை தெரிஞ்சுண்டு இவ பிரபத்தி பண்ணிண்டு ஒரு முமுட்சுவா இருக்கிறவோ, அப்படி இருக்கிற இப்ப வந்து பிரபத்தி ஆயிருத்து அப்படின்னா நம்மளோட கடமை முடிஞ்சிருத்து அவ்வளவுதான், நம்ம வந்து பரசமர்ப்பணம் பண்ணியாச்சு இனிமே நம்ம வைகுந்தம் போயிடுவோம் அப்படின்னு கம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தட்டி எழுப்புறா. இங்க வந்து ஏன் நான் தான் பிரபத்தி பண்ணிட்டனே கிருஷ்ணனே இங்க வரக்கூடாதா, நான் பிரபத்தி பண்ணின்றதுக்கு அப்புறம் பாகவதர்கள்லாம் வஸ்தி பெருமாளுக்குன்னு சொல்றாளே, நான் தான் பிரபத்தி பண்ணிட்டனே இந்த கிருஷ்ணனே என்னை நோக்கி வரக்கூடாதா, அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இங்க தட்டி எழுப்புற மாதிரியான பாசுரம். இந்த பாசுரத்துல பொழுது விடிஞ்சதுன்னு சொல்றதுக்கான எந்த அடையாளங்களும் சொல்லப்படல, நம்ம முதல்ல பாசுரத்தை செவிச்சுள்ள. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமிழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாசுரம் பிராப்தமாயிருக்கு. இந்த பாசுரத்துல அந்த பொழுது விடிஞ்சது அதனால எழுந்துருன்னு சொல்ற மாதிரியான எந்த அடையாளங்களையும் ஆண்டாளானவள் சொல்லல. என்ன பொழுது விடிஞ்சதுன்னு தெரியல அதனால அவ வரல அப்படிங்கறது இங்க இல்ல. இவளுக்கு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்தாலும் இவ வரல, அதனால இங்க அடையாளம் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லாம போயிருக்கு. தூமணி மாடத்து, அதாவது தூய்மையான சுத்தமான தோஷமற்ற ரத்னங்களால, ரத்னங்கள்ன்ற மணிகளால செய்யப்பட்ட மாளிகை அப்படிங்கிற, ஏன் இப்படி அடையாளம் அப்படின்னா, இந்த பெண்ண கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இது நம்ம கூடவே ஞாபகம் வச்சுட்டு வர வேண்டியது என்னன்னா, இவ பிரபத்தியானவோ, அதாவது பிரபத்தியான ஒரு ஜீவாத்மாவை தட்டி எழுப்புதல். இந்த பொண்ணு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தானே தேடி தேடி ரத்னங்களால இவளுக்கு மாளிகை அமைச்சு கொடுத்திருக்காராம். ஏன்னா இந்த சுவாபதேசம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எப்பவுமே பெருமாளுக்கு அந்த மாதிரி பிரபத்தியான பிரபன்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால. பெருமாளோட மணி மண்டபமே எப்படி இருக்கும் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார். துவளில் மாமணி மாடவோங்கு தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு. மாமணி மாடம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர தூமணி மாடம்னு சொல்லல. நிறைய மணிகளால கட்டப்பட்ட ஒரு இதுதான் தொலைவில்லி மங்கலத்துல இருக்கிற பெருமாளோடது அப்படின்னு. ஆனா மாமணி மாடமா இருக்கு அது, தூமணி மாடமா இருக்கான்னு தெரியல. அதுக்கும் எதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கடச்ச கல்லெல்லாம் வச்சுட்டு ரத்னங்கள் எல்லாம் வச்சு கட்டினது பெருமாளோடது, ஆனா அதுல தோஷம் இருக்கா? ஏன்னா கல்லுன்னா பொதுவா தோஷம் இருக்கும்னு சொல்லுவா. அந்த மாதிரி தோஷமெல்லாம் இருக்கா இல்லையான்லாம் பார்த்து இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டும் இல்லாததா, தோஷம் இல்லாததா, சுத்தமான தூய்மையான மணிகளால இவளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்கார் பெருமாள். அதனால இது தூமணி மாடத்து அப்படிங்கிற. அந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அந்த அந்த ரூம் முழுக்கவே விளக்குகளால ஏற்றப்பட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு விளக்கு ஏத்திருந்தாலுமே அது மணிமாடம்ன்றதுனால அதோட ரிஃப்ளக்ஷன் ஆனது அந்த பிளாஷ்ல நிறைய விளக்கு இருக்கிற வெளிச்சத்தை கொடுத்துடும். அதனால ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருக்காளா நிறைய விளக்கு ஏத்தி வச்சிருக்காளா தெரியல, ஆனா சுற்றும் விளக்கெரிய எல்லா பக்கமும் அந்த ஜோதிஷானது இருக்கு. சாதாரண கண்ணாடியில இருந்தாலே நமக்கு ரிஃப்ளக்ஷன் இருக்கும், இது தூமணியா இருக்கிறதுனால நிச்சயமாவே அது அழகா ரிஃப்ளெக்ட் பண்றது. இப்போ பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல சாய்ப்பர் சுகர் கிருஷ்ணனுக்கு வந்து சாதம் ஊட்டணும்னு யசோதை வரும்போது இந்த மணிகளால இழைக்கப்பட்ட அந்த கம்பத்துக்கு பக்கத்துல பெருமாள் நிப்பறோம். அதுல கிருஷ்ணரோட பிம்பம் நிறைய தெரியுமா, இந்த இந்த பக்கம் ஒரு தூண் அந்த பக்கம் ஒரு தூண், எதுல பார்த்தாலும் கிருஷ்ணரா தெரியவரா. ஆனால அவளுக்கு புரியாதான், நிஜமாவே கிருஷ்ணன் எங்க இருக்கார் அப்படின்னு தெரியாதான். சாதம் கலந்துட்டு வரத்துக்குள்ள பார்த்தா அந்த மாதிரி அத்தனை பிம்பங்கள் தெரியும் கிருஷ்ணன்னுவர். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தீபம் ஏத்தி வச்சாலே எல்லா பக்கமும் தீபத்தோட வெளிச்சம் தெரியும் அந்த ரிஃப்ளக்ஷன்ல. ஆனா கிருஷ்ணன் வரப்போறார் இங்க அப்படிங்கறதுக்காக, இவோ ஆரத்தி எடுக்கணுங்கிறதுக்காக மங்கள தீபம் ஏத்தி வச்சிருக்கான்னு வியாக்கியானம். மங்கள தீபம் ஏத்தி வச்சிருக்கிறதுனால அதோட ரிஃப்ளக்ஷன் ஆனது அந்த பிரதிபலிப்பானது எல்லா பக்கமும் தெரியறது. இப்படி அந்த தூமணி மாடத்துல சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ, தூபம் கமழன்னா வாசனை புகை. புகையில நிறைய வகை இருக்கு, அதாவது பட்டாசு புகையும் இருக்கு, குப்பை எரிச்சா வர புகையும் இருக்கு, இது அந்த மாதிரி புகையில தூபம் கமழ தசாங்கம் மாதிரி சாம்பிராணி மாதிரியான ஒரு வாசனை இருக்கு. அந்த தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் அப்படின்னா நல்லா தூங்கிட்டு இருக்கா. இதுல துயில் அணை அப்படின்ற பதம் போட்டிருக்கா ஆண்ட. அணை அப்படின்னா மெத்தைன்னு அர்த்தம். துயில் அணைனா தூங்கறதுக்கான மெத்தை, தூங்கறதுக்கு தவிர ஒரு மெத்தை இருக்குமா? மெத்தைனாலே தூங்கறதுக்கு தானே. அது என்ன துயில் அணை அப்படின்னா, எவ்வளோ கவலை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த இந்த மெத்தையில படுத்துட்டா அப்படி சுகமா இருக்குமா, கண்ணை நல்லா இழுத்துன்னு போயிடுமா. இந்த இந்த துயில் அணைன்னு ஏன் சொன்னா அப்படின்னா, நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய மெத்தை அது. நல்ல ஒரு இதுவே இல்லாத ஒரு பிரேக்கே இல்லாத நல்ல சுகமான தூக்கம் வரக்கூடிய துயிலனை மேல் கண் வளரும். இத பார்த்த உடனே ஆண்டாளுக்கு ஒரு டவுட் வந்துருது. பொதுவா வந்து நமக்கு தீவிர வெளிச்சம் இருந்தா நமக்கு தூக்கம் வராது, ஆனா இவ வந்து துயிலனையில தூங்குறா, அதனால ஒருவேளை நல்லா தூங்குறாளா, இவ்வளவு வெளிச்சத்துக்கு நடுவிலையும் தூங்குறாளா, ஆனா பொதுவா எப்படி இவளுக்கு தூக்கம் வருது, கிருஷ்ணனை பிரிஞ்சு எங்களுக்கெல்லாம் தூக்கமே வரல, ஆனா இவ நன்னா தூங்குறா, அதுவும் இவ்வளோ வெளிச்சத்துக்கு மத்தியில இவ நன்னா தூங்குறா அப்படிங்கிற. அதனால அவளுக்கு ஒரு டவுட் வந்துட்டு, என்ன ஆழ்வார் சாய்ப்பர் மென்மலர் பள்ளி வெண்பள்ளியாய் அப்படின்னர். இந்த பஞ்சு மெத்தையானது பெருமாளை விட்டு இருக்கும்போது வெண்பள்ளியாய் நாயக்கா பாவத்துல சாய்க்கிற வெண்பள்ளியாய் இருக்கு. பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது நிலவு வந்து நெருப்பு மாதிரி தகிக்கிறது, சந்தனம் வந்து நெருப்பு மாதிரி உடம்பெல்லாம் சுடுறது அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரும் சாய்ப்பர் நாயிக்கா பாவத்துல. அப்படி பெருமாளை விட்டு இருக்கும் போது நிச்சயமாவே இந்த வெண்மலர் பள்ளி வெண்பள்ளியாய் தானே இருக்கணும். ஆனா இவளுக்கு எப்படி நல்லா தூக்கம் வருது? என்னதான் ஒசத்தியான மெத்தையா இருந்தாலும் எப்படி இவளுக்கு தூக்கம் வருது? அதனால ஆண்டாளுக்கு ஒரு டவுட் வந்தது, ஒரு சந்தேகம். என்ன அப்படின்னா, ஒருவேளை கிருஷ்ணன் தனியா இங்க வந்துட்டு போனானோ, அதனாலதான் இவ இப்ப நிம்மதியா தூங்குறாளோன்னு அவளுக்கு ஒரு சம்சயம். இந்த இடத்துல இப்படி வியாக்கியானம் சொல்லிட்டே வர்றார் பெரிய நம்பிகள் எம்பெருமானாருக்கு. அப்படி சாய்க்கும் போது எம்பெருமானார் கேக்குற, அவருக்கு ஒரு சந்தேகம், அது எப்படி இத்தனை பேர் வெள்ள பெருமாளுக்காக காத்துன்னு இருக்கும் போது, தூக்கமா இருக்கும் போது, இவாளுக்கு எல்லாமே தூக்கம் வருது என காலங்கறதால, ஆனா அவளுக்கு அந்த தூக்கத்தை விட துக்கம் ஜாஸ்தியா இருக்கு. பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கமேன்னு துக்கத்துல அவ இருக்கும் போது இவ மட்டும் எப்படி நன்னா தூங்கிட்டு இருக்க முடியும்? இது வந்து நடக்குமா? இது சாத்தியமா அப்படின்னு கேக்குறது. எல்லாரும் ஒரே சிந்தனையில இருக்கும் போது, மத்தவாள்லாம் துக்கத்துல இருக்கும் போது இவ மட்டும் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு கேக்கும் போது, அதுக்கு பெரிய நம்பிகள் சாய்க்கிற, 18 தரம் திருக்கோட்டியூர் நம்பியை அனுசரித்த உண்மையே கொண்டு தெளிவீர் அப்படின்னாராம். அதாவது சில பேர் மட்டுமே அனுபவிக்கணும், சில பேருக்கு தான் இது சொல்ல முடியும் அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பி நினைச்ச உமக்கு உபதேசம் பண்ணும் போது, ஆனா எல்லாருக்கும் பெருமாள் கிடைக்கணும்னு நினைக்கிற ஆண்டாள் மாதிரி இந்த அஷ்டாட்சரமானது எல்லாரையும் போய் சேரணும்னு எம்பெருமான நினைச்சதுனால அவரையே இங்க உதாரணமா பெரிய நம்பிகள் காமிக்கிறார். 18 தரம் திருக்கோட்டியூர் நம்பியை அனுசரித்த உண்மையே கொண்டு தெளிவீர் அப்படி அப்படியும் சில பேர் இருப்பா, கிருஷ்ணன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அவளுக்கு, அதனால நான் வந்து கிருஷ்ணனோட நேத்திக்கு இங்க இருந்துட்டேன், அதனால இப்ப உங்களோட நான் நோன்புக்கு வரணும்னு அவசியம் இல்ல, இப்ப நமக்கு அந்த சுவாபதேசம் கூடவே வரும், நான் பிரபத்தியை அனுஷ்டிச்சுட்டேன், இனிமே நான் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு இப்ப படுத்து தூங்குறா போல இருக்கு அப்படின்னு ஆண்டாளுக்கு. அப்போ ஆண்டாள் வந்து இவளை வந்து கூப்பிடுறா. இதுல ரொம்ப அழகான பதம் என்னன்னா, கண் வளரும் அப்படின்னா தூங்குறா அப்படின்னு சொல்லல. இந்த தூங்குறதுன்றது ரொம்ப சாதாரணமான வார்த்தை, ஆனா கண் வளர்தல் அப்படின்றது ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை. கண் வளர்தல் அப்படின்னா பெருமாளை சொல்லுவோம், பெரியவாளை சொல்லுவோம், இந்த மாதிரி சக தோழிய வந்து தூங்குறான்னு தானே சொல்லுவோம் அப்படின்னா, பெரியாழ்வார் சாய்க்கிறார், இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி தன் குட்டன்களை குடம் கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் அப்படின்னர். என்னன்னா, கோவர்தனகிரிய அந்த மலையே பெருமாள் கொடையா பிடிச்ச, அப்ப அந்த மலைக்கு கீழே சில மந்திகள்லாம் இருந்துதான், அந்த மந்திகள்லாம் தன்னோட குட்டி மந்திகளை வந்து தூங்க வைக்கிறதான். அந்த மந்திகளை வந்து சொல்லும் போது மந்திகள் கண் வளர்த்தும் அப்படின்னர். ஏன் மந்திகளுக்கு போய் கண் வளர்த்தும்னு சொல்லுவாளா அப்படின்றதுக்கு வியாக்கியானம் என்னன்னா, இந்த மலையோட அந்த குரங்குகளுக்கு சம்பந்தம் உண்டு, அந்த மலைக்கு கிருஷ்ணனோட சம்பந்தம் உண்டு, அதனால அவைகள் பாகவதர்களுக்கு சமம், கிருஷ்ணனோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண் வளர்த்தும்னு பதம் போட்டாரங்க அப்படின்னு வியாக்கியானம். அதே போல ஆண்டாளானவள், ஏன்னா பெரியாழ்வாரோட பொண்ணு இல்லையாவோ, அதனால இவ இங்க சொல்றா கண் வளரும். ஏன்னா அவளுக்கு தெரியும், இவளுக்கு கிருஷ்ண சம்பந்தம் உண்டு, இவள் பிரபத்தியானவள், இவளுக்குன்னு தனியா கிருஷ்ணன் வந்து தூமணி மாடமே கட்டித்தர அளவுக்கு இவ ஸ்பெஷல்னு தெரிஞ்சதுனால துயிலனை மேல் கண் வளரும் அப்படிங்கிறா. அடுத்தது மாமான் மகளே அப்படின்னு கூப்பிடுறான். அந்த பெண்ணை பார்த்து மாமான் மகளே அப்படின்ற, மாமனின் மகளேன்னு ஏன் அப்படி கூப்பிட்டா அப்படின்னா, பாகவதர்களோட ஒரு சம்சர்க்கம் வேணும், ஒரு பந்தம் வேணும்னு ஆசையம் கோதை நாச்சியாருக்கு. சாதாரணமா இந்த லோகாயுத உறவுகள், இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரி உறவுகள்லாம் வேண்டாம்னு நம்மளோட சம்பிரதாயம் நமக்கு இதுவே சொல்லி கொடுக்கும். இந்த மாதிரி உறவுகள்லாம் நிலை கிடையாது, இதுல எல்லாம் வந்து பாசம் வைக்காத அப்படின்னு கிருஷ்ணனும் அதுதான் பகவத்கீதையில சொல்ற. ஆனா அதே நம்மளுடைய இந்த சம்பிரதாயம் தான் பாகவத சம்சர்க்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி தருது. ராமானுஜர் சந்நியாசம் வாங்கிக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது, முதலியாண்டான் நடாதுராழ்வான் தவிர அப்படின்னாராம். இவ ரெண்டு பேரும் அவரோட மருமா, ஆனா இவ ரெண்டு பேரை தவிரன்னாராம். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சன்னியாசத்துக்கு வரும்போது உறவுகளை கூட கூட்டிட்டு வரலாமா, அவளை விட மாட்டேன்னு சொல்லலாமா அப்படின்னு, அவ உறவுங்கிறதுக்காக சொல்லல, பாகவதர்கள்ங்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னாராம். பொதுவிலேயே ராமானுஜரோட பவித்ரம் அப்படின்னா அது கூரத்தாழ்வான் திருதண்டம் அப்படின்னா முதலியாண்டான்னு சொல்லுவான். கூரத்தாழ்வார்ன்றவருக்கு அப்படி ஒரு பக்தி, நமக்கே அவரோட சரித்திரம் தெரியும், அப்படி ஒரு பக்தி ராமானுஜர்கிட்ட. ஆனா அவருக்கு முதலியாண்டான பார்த்து ஒரு சின்னதா பொறாம உண்டு, ஒரு ஒரு ஒரு இது உண்டு அப்படிங்கிற மாதிரி அங்க கூட இருந்தவ எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இத பத்தி வம்பு பேசிட்டே இருப்பாங்க. பத்தியா இவருக்கு அவரை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு கலகம் ஒண்ணு ஓடிண்டே இருக்கு. அப்போ இதுக்கு ஏதான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எம்பெருமானார் வந்து இவரை கூப்பிடுறார். கூரத்தாழ்வாரை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் இவ பேசுறா, ஏன் இந்த மாதிரி பேசுறான்னு தெரியல அப்படின்னும் போது உடனே அவர் சொன்னார், ஆமா எனக்கு உண்டு அப்படின்னா. அவ பேசுறது தப்பு இல்ல, ஆமா எனக்கு அவரை பார்த்தா கொஞ்சம் பொறாமை உண்டு அப்படின்னாராம். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டாராம் எம்பெருமானார். அதுக்கு சொன்னாராம், எனக்கு ஞான சம்பந்தம் தான் உண்டு, தேவரீரோட திருமேனி சம்பந்தம் கிடையாது. ஆனா அவருக்கு உண்டு, முதலியாண்டானுக்கு அந்த சம்பந்தம் உண்டுங்கிறதுனால எனக்கு அந்த பொறாமை கொஞ்சம் உண்டு. அதே ரத்தம் என் உடம்புல ஓடலையே அப்படின்னு அப்படி அவர் வருத்தப்பட்டு சொன்னாராம். அந்த மாதிரி அந்த பாகவத சம்பந்தம், எனக்கும் அந்த சம்பந்தம் வேணும்னு, பாகவத சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம், இதெல்லாம் நம்ம வேணும்னு ஆசைப்படணும். அந்த ஆசைப்படுற வகையில இங்க ஆண்டாள் வந்து மாமான் மகளே அப்படின்னு ஒரு பரநியாசம் பண்ணிண்ட ஒரு முமுக்ஷுவ பார்த்து சாய்க்கிறார். இந்த இடத்துல மாமான் மகளேன்னு கூப்பிடுற. மணிக்கதவம் தாழ்த்திறவாய், நீயே வந்து கதவை தர அப்படிங்கிற. மணிக்கதவும் தாழ் அப்படின்னா இந்த மணிக்கதவுன்றது ஃபுல்லா மணியாலா இருக்கு, இதுல தாழ் எங்க இருக்குன்னே இவளுக்கு தெரியல. அதனால நீயே வந்து தோற அப்படின்றா. எங்களுக்கு இதுல எங்க தாப்பால் இருக்குன்னு தெரியல, அவ உள்பக்கம் போட்டு இருக்காளா, இது வெளிப்பக்கம் தாப்பால் இருக்கா, எதுவுமே இவளுக்கு தெரியல. அதனால மணிக்கதவும் தாழ் திறவாய், நீயே வந்து திறக்க மாட்டியா அப்படின்னு கேக்கும் போது அவ வரல. அதனால என்ன பண்றா, அடுத்ததா மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னா மாமிய கூப்பிடுறா. மாமீர் அப்படின்றது மரியாதை நிமித்தமாகவும் இருக்கலாம் அல்லது பண்மை காரணமாகவும் இருக்கலாம்னு வியாக்கியானம். ஏன்னா மாமா அப்படின்றவருக்கு ரெண்டு மூணு வைஃப் இருக்கலாம், மனைவிகள் இருக்கலாம், அதனால மாமீர்னு இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல அது ரொம்ப சாதாரணம்தான். அதனால அதனாலயும் இருக்கலாம் அல்லது மரியாதை நிமித்தமாகவும் இருக்கலாம்னு. ஆனா பின்னாடி வந்து உண்மகள் தான் அப்படின்னு சொல்ற அடுத்த லைன் வந்து, உண்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோன்ற. மாமீர்னு அங்க மரியாதையா சொன்னவோ இங்க உண்மகள் தான் சொல்லுவிளான்றதுனால மாமீர்ன்றது அந்த இடத்துல பண்மையத்தான் குறிக்கிறதுன்னு வியாக்கியானம் நமக்கு சாய்க்கிறார். ஆக மாமீர் அவளை எழுப்பீரோன்னு மாமிய கூப்பிட்டு சொல்றான், அவளை எழுப்புங்கோ, உண்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, கதவை திறக்கலனா கூட பரவாயில்ல, என்ன காரணத்துக்காக அவ வெளில வரமாட்டேன்றா, கதவை திறக்க மாட்டேன்றா, இதெல்லாம் வாயை திறந்தாவது சொல்லலாமோல்லையோ, ஊமையோ உன் பொண்ணு என்ன ஊமையா, அன்றி செவிடோ ஒருவேளை காது கேட்கலையோ, நாங்க பேசுறோம், நாங்க பேசுறது அவளுக்கு கேட்டாதானே அவளால பதில் சொல்ல முடியும், ஒருவேளை நாங்க பேசுறதே அவளுக்கு கேட்கலையோ, அன்றி செவிடோ அனந்தலோ, அனந்தலோன்னா சோம்பேறியா இருக்கிறது இல்ல, இவளுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லிண்டு, இதுக்காக எதுக்கு எழுந்து வந்துட்டு, தூக்கத்தை எதுக்கு கலச்சுண்டுன்னு, உன் பொண்ணு அனந்தலோ அதனாலதான் வரமாட்டேங்கிறாளோ அப்படின்னு கேக்குற. ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, அதாவது ஏமப்பெருந்துயில் அப்படின்னா ஒரு ஒரு விதமான மயக்கம், ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தியானாலோ அல்லது ரொம்ப துக்கம் ஜாஸ்தியானாலோ வரும்போது ஒரு ஒரு மயக்கம் வரும் இல்லையா, அதாவது நம்மளோட அந்த பிளட் ப்ரெஷர் லெவல் ஏறி இறங்கிறது, அந்த மாதிரி ஓவர் சந்தோஷத்திலேயோ அல்லது துக்கத்திலேயோ வரக்கூடிய மயக்கம். நம்மாழ்வார் வந்து பெருமாளை பத்தி பாடிண்டே இருப்பார், அந்த பெருமாளோட குணத்துல அப்படியே ஈடுபட்ட உடனே அவர் அறியாம அவர் அப்படியே மயங்கி போய் விழுந்துருவார். அந்த மாதிரி இப்ப ஆண்டாளுக்கு ஒரு சம்சயம் என்னன்னா, ஒருவேளை கிருஷ்ணனை இவ நேர பார்த்ததுலதான் மயங்கி விழுந்துட்டாளோ, அதனாலதான் இவ எழுந்து வரலையோன்னு. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மந்திரப்படுறதுன்னா என்ன அப்படின்னா யாரானா ஒருத்தர் ஹிப்னடைஸ் பண்றது, மந்திரம் போட்டு அவளை கட்டுப்படுத்துறது. பெய்யுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும், எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம்தான் கொலோ அப்படின்னு ஆழ்வார். அந்த மாதிரி ஒருவேளை இந்த மாதிரி யாராவது இவளுக்கு மந்திரம் போட்டுட்டாலோ, அதனால ஒருவேளை கிருஷ்ணனே நேர வந்து இவளோட அழகுல மயங்கி இவளுக்கு இவளை தன்னோட வசத்துல வச்சுக்கணும்னு மந்திர கட்டு போட்டுட்டானோ அப்படின்னு எல்லாம் ஆண்டாளுக்கு அங்க சந்தேகம் வருது. ஏன்னா கிருஷ்ணன் அதை பண்ணக்கூடியவர் தான். இந்த பாரத யுத்தத்துல அர்ஜுனன் வந்து நான் ஜெயத்ரதனை கொன்னே தீருவேன் அப்படின்ட்டு பண்ண முடியல, நெருப்பு மூட்டியாச்சு, நான் போய் நெருப்புல விழுந்துடுறேன். அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ இரு, நான் உன்னை காப்பாத்துறேன், நெருப்புல விழாத, உன்னுடைய சபதத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இல்ல இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணன் நேர முகத்துக்கு முகம் பார்த்த உடனே அப்படியே கட்டுண்டவனா பெருமாள் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பண்றான் அர்ஜுனன். அப்படியே வெயிட் பண்றான். இவர் இந்த சக்கரத்தை விட்டு சூரியனை மறைச்சு இதெல்லாம் பண்ற வரைக்கும் மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் நிக்கிறான் அர்ஜுனன். அதனால இந்த மாமாயன் என்ன வேணா பண்ணுவான் அப்படிங்கறதுனால ஒருவேளை இந்த பொண்ணையும் தன்னுடைய கட்டுல வச்சிருக்கானோ, மாம் அந்த ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்னு. அந்த மந்திரப்படுத்தினது யாராயிருக்கும்? மாமாயன். ஏன்னா இந்த மாமாயன் என்ன வேணாலும் பண்ணுவான். நம்ம மாயன் சப்தத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். அதனால எந்த மாயமும் பண்ணக்கூடியவன் இவன். ஆனா வேற ஒருவேளை வேற யாராவது இவளுக்கு அந்த மாதிரி மந்திரம் போட்டிருந்தான்னா எந்த மந்திரமும் மாமாயன் முன்னாடி நிக்காது. அதனால ஒருவேளை இது கிருஷ்ணனே போட்டிருந்தாலும் அதை கிருஷ்ணனே தான் அவிழ்க்கணும். அந்த மந்திரக்கட்டை வேற யாராவது போட்டிருந்தான்னா அப்ப என்ன பண்றது? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று இந்த மாதிரி பெருமாளோட பேரை சொன்னா தானே அந்த கட்டு அவிழ்ந்துடும். அவனே போட்டிருந்தாலும் அவனே அவிழ்ப்பான் அவனோட பேரை சொல்லும் போது. அவன் போடல, வேற யாராவது மந்திரக்கட்டு போட்டிருந்தாலும் அவன் பேர் சொல்லும் போது அந்த கட்டு தானே அவிழ்ந்து போயிடும். ஏன்னா மமமாயா துரத்யான்னு கிருஷ்ணனே பகவத்கீதையில சொல்லியிருக்கார். ஆக அப்பேற்பட்ட அந்த மாமாயன், வெறும் மாயன் இல்ல, மாமாயன், அந்த மாயங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமாயன், மாதவன். மாதவன் அப்படின்னா திருமகளோடு வரும் திருமால்னு நம் சுவாமி சாய்ப்பார். ஏன்னா பகவத்கீதையில இவ்வளோ சொன்ன கிருஷ்ணன் வந்து பிராட்டிய பத்தி ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. கடைசியா சொல்லும் போது மாமேகம் சரணம் பிரஜன்னர். எங்க பிராட்டி எங்க காணவே காணும் பகவத்கீதையில அப்படின்னு கேட்டா, மாமேகம்குள்ள அந்த மா இருக்குல்ல, மான்ற சப்தத்துக்குள்ள மா இருக்கே, அவள்தான் மகாலட்சுமின்னு வியாக்கியானம். அதனால நம் சுவாமி கீதார்த்த சங்கிரகத்துல சொல்லும் போது சொல்ற திருமகளோடு வரும் திருமால் அப்படின்ற, அதுதான் மாதவ சப்தம். பரமத பங்கத்திலையும் எடுப்பர், மாதவனே பரனென்று வையம் காண. பரதத்துவம் யாருன்னா மாதவன் தான் அப்படின்னு, பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான் பரதத்துவம் அப்படின்னு, மாதவனே பரனென்று வையம் காண அப்படின்னு பாசுரம் சாய்க்கிறார் ரம் சுவாமி. அப்படி மாமாயன், மாதவன், வைகுந்தன், வைகுண்டத்துல இருப்பவன், வைகுண்டத்தை ஆள்பவன், வைகுண்டத்துக்கு அனைவரையும் கொண்டு செல்பவன். ஏன்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியை நம் ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதனால எல்லாரையும் அங்க அழைச்சிட்டு போறவன் அப்பேற்பட்ட வைகுண்டன் என்றென்று அப்படின்ட்டான். இந்த மூணு தானா அப்படின்னா இல்ல, என்று என்று, என்று பிளஸ் என்று தான் என்றென்று. இந்த மாதிரி பல நாமாக்கள் இருக்கு பெருமாளுக்கு. அந்த பெருமாளோட ஆயிரம் நாமாக்களையும் சேர்க்கணுங்கிறதுனாலதான் என்றென்று. நாமம் பலவும் நவின்று, பல நாமங்கள் இருக்கு அவனுக்கு, அந்த நாமம் பலவும் நவின்றுன்னு. திருமங்கை ஆழ்வார் வந்து நாயிகா பாவத்துல பெருமாளையே நினைச்சிட்டு பித்தா இருக்கும் போது அவ அம்மாவுக்கு வந்து பயம் வந்துடுறது. இந்த பரகால நாயகியோட அம்மாவுக்கு பயம் வந்துடுறது. உடனே என்ன பண்றா, ஜோசியம் பாக்குறவளை கூப்பிட்டு, என் பொண்ணுக்கு ஏதோ இது பிடிச்சுன்னு இருக்கு போல இருக்கு, அவ என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி பித்தா இருக்கா, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் ஜோசியம் சொல்லு அப்படிங்கிறா. உடனே அவ வந்து இது பாக்குறா, ஜோசியம் பாக்குறா, காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சு கட்டேறி சீரார் சுழகில் சிலநெல் பிடித்தெறியா வேறா விதிர் விதிரா மெய் சிலிராக்கை மோவா பேராயிரம் உடையான் என்றாள் அப்படின்னா. அவ அப்படி அந்த அந்த சோழிய உருட்டிட்ட உடனே அவளுக்கு விதிர் விதிரா அப்படியே விதித்து போயிடுறது. உன் பொண்ண யார் தெரியுமா புடிச்சு வச்சுட்டு இருக்கான், பேராயிரம் உடையான் என்றாள் அப்படின்னா. யாருன்னு சொல்லவே இல்ல, இந்த பெருமாள் தான் பேரே சொல்லவே இல்ல, பேராயிரம் உடையான் அப்படின்ட்டா. ஆக பெருமாளுக்கு இந்த பேர் தான் அந்த பேர் தான் இல்ல, ஆயிரம் பேர் தான்னு கூட இல்ல, அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஒரு ஒரு குணத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு, ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு. அதனால இந்த பேர் தான் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஆண்டாள் என்ன பண்ணிட்டா, நாமம் பலவும் நவின்று அப்படி பேராயிரம் உடையான் என்றாள்னு திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி. ஆனா இவ முதல்ல சொன்னா, அப்புறம் தான் திருமங்கை ஆழ்வார் சொன்னார். அந்த மாதிரி நாமம் பலவும் நவின்று அப்படின்ட்டா. இப்படி சொன்ன உடனே அந்த பெண்ணானவள் வந்துட்டாள். அது எப்படி இத்தனை நேரம் அவன் வரல, இப்ப மட்டும் வந்தாளா அப்படின்னா, இவ்வளோ நேரம் இந்த முதல்ல வரியெல்லாம் பார்த்துட்டே வந்தோம்னா அதுல பெருமாள் பேரே இல்லை. பெருமாள் பேரே வராதப்ப அது கல்லு வீடு, கல் வீட்டுக்குள்ள இங்கிருந்து வெள்ளேந்து பேசினா உள்ள கேட்கல, அந்த டோர் எல்லாம் சாத்தி இருக்கு, மணிக்கதவு எல்லாம் சாத்தி இருக்குங்கிறதுனால உள்ள கேட்கல. ஆனா எப்ப இவ பெருமாள் பேரை சொன்னாலோ உடனே அது ஊடுருவி அவளோட உள்ளத்துக்கு போய் சேர்ந்துதான், உடனே அவ எழுந்து வந்துட்டா அப்படின்னு வியாக்கியானம். ஆக பெருமாளோட பேரை சொன்னா அது நம் செவி வழி புகுந்து உள்ள போகணும்ன்றதே இல்ல, பெருமாளோட பேருங்கிறதே உள்ள போயிடும், அது எல்லாத்தையும் ஊடுருவின்னு நம்ம மனசுக்குள்ள போயிடும். ஆக இந்த பாசுரத்தின் மூலமா அவோ இந்த தோழிய எழுப்புறா. எந்த தோழிய? பரநியாசம் என்னும் பரசமர்ப்பணம் பண்ணினவளை இந்த மாதிரியான ஒரு துயில் துயில் துயில் அணை மேல் கண் வளரும். அதாவது என்னன்னா, இதோட சாராம்சம் என்னன்னா, வேதம்ன்ற அந்த தூமணி மாடத்துக்குள்ள ஞானம்ன்ற விளக்கை ஏத்தி அனுஷ்டானம் அப்படின்றது அக்னிஹோத்திரம் மாதிரி நித்திய கர்மா பண்றதுதான் தூபம் கமிழ. இந்த அனுஷ்டானங்களையும் பண்ணி துயிலனை மேல் கண் வளரும். துயில் அப்படின்னா அஜ்ஞானம், நமக்கு எல்லாத்தையும் மறைக்கிறது, ஞானத்தை மறைக்கிறது. அதன் மேல் கண் வளரும் அப்படின்னா அந்த அஜ்ஞானத்தை அழுத்திடுறது, வைராக்கியம். ஆக ஞானம் அனுஷ்டானம் வைராக்கியம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பிரபன்னன். அவன் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பெரிய கதவு மூடி இருக்கு. எந்த கதவு அப்படின்னா அகங்காரம் மமகாரம்ன்ற பெரிய மணிக்கதவு இருக்கு. அதுக்கு தாள் எது அப்படின்னா ரஜோகுணம் தமோகுணம். இந்த குணங்கள் வந்து தாள் போட்டு வச்சிருக்கு. இந்த அகங்காரத்தையும் மமகாரத்தையும் நம்ம மனசுல இருந்து விரட்டி அடிக்க முடியாம தாள் போட்டு வச்சிருக்கு. இப்போ அந்த கதவை திறந்து இதுங்களை வெளில துரத்தணும் அப்படின்னா அதுக்கு மாமீர் வரணும். மாமீர் அவளை எழுப்பிடணும். யார் அதுன்னா நம்மளுடைய ஆச்சாரியர். அவர் வந்து இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் மமகாரங்களை வெளியே துரத்தினா, ரஜோகுணம் தமோகுணம்ன்ற தாப்பாளை நீக்கி இத வெளியில துரத்தினான்னா, நம்ம பரசமர்ப்பணம் ஏற்கனவே பண்ணதுனாலதான் நம்மளது தூமணி மாடமா இருக்கு. ஆனா இது பண்ணிட்டோம் போதும்னு நம்ம வந்து கேட்காம பேசாம சோம்பேறித்தனமா, பெருமாளை பத்தி கேட்காம பெருமாளை பத்தி பேசாம சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. கைங்கரியம் பண்ணணும், நோன்பு நோக்கணும். நம்ம பரசமர்ப்பணமே பண்ணிருந்தாலும் அதுக்கப்புறமா நான் பண்ணிட்டேன்னு ரெஸ்ட் எடுக்க கூடாது, பெருமாளோட கைங்கரியத்துல ஈடுபடணும் அப்படின்னு இந்த பெண்ணுக்கு சொல்ற மாதிரி இந்த மாதிரியான ஜீவன்களுக்கு தட்டி எழுப்புற ஆண்டாளானவள். இந்த பாசுரமானது இந்த பரசமர்ப்பணம் பண்ணினாலும் பெருமாளுக்கான கைங்கரியத்தை தொடரணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.